శ్రీమతే రామానుజాయ నమః, శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః. పరమ కారుణికరణ శ్రీమద్ పరమహంసే త్యాతి பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபாலதேசிக மகாதேசிகன் அருளிய ராமபிரானை கற்போம் என்ற புத்தகத் தொடரின் முதல் பகுதியான சீதா கல்யாணத்தின் ஒரு பக்தி நூல் என்ற தலைப்பில் அமைந்த பகுதியின் மூன்றாவது பாகத்தை ஸ்ரீ தூப்புல்மால் சத்சம்பிரதாய சபா ஆச்சாரியன் திருவடியில் பணிவுடன் சமர்ப்பித்து மகிழ்கிறது. தாசிய பக்தி. லக்ஷ்மணகா தாசியே. துளசி முளைக்கும் போதே நறுமணத்துடன் தோன்றுவது போலே இலக்குவன் அவதரிக்கும் போதே பகவத் கைங்கரியத்துக்காக இட்டு பிறந்தானாம். குழந்தைக்கு பெயரிடும் போதே வசிஷ்டர் இவன் கைங்கரிய லக்ஷ்மியோடு பிறந்தவன், ஆகையாலே லக்ஷ்மணன் என பெயரிட்டாராம். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா என்பர் வால்மீகி. ராமன் காட்டுக்கு புறப்படும் போது சீதையை புருஷகாரமாய் கொண்டு ராமன் திருவடிகளை இறுக பிடித்துக் கொண்டு அடைக்கலம் என்றவரை அஞ்சற்க என வாழ்விக்கும் விரதம் பூண்ட உம்மை விட்டு பிரியேன் என சரணாகதி பண்ணி அன்றோ கைங்கரிய லட்சுமியை பெற்றான். ரகுநந்தனஹாம் சீதாம் உவாச்ச அதியசாஹாம் ராகவஞ்ச மகாவிரதம். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் 31. உலகில் சிலர் தொண்டு செய்வது போன்று பாவனை பண்ணுவர், சிலர் கௌரவமான தொண்டுகளை செய்ய முயல்வர், தாம் செய்யும் தொண்டினால் மக்களிடையே பெருமையை பெற கருதுவர். இளைய பெருமாளின் தொண்டு இத்தகையது அன்று. கோவில்களில் திருவிழா காலங்களில் புறப்பாட்டின் போது ஸ்வரூபம் அறிந்த பெரியோர் சிலர் இறை தொண்டு செய்ய எண்ணி வெண்சாமரம் வீச போட்டியிடுவர். பரமன் சந்நிதியில் சிலர் தம் கல்வி உயர்குடி விருது பெருமை அனைத்தையும் மறந்து சேஷத்வ ஞானம் அடிமை உணர்வு மேல் ஓங்கி தீவட்டியையும் எண்ணெய் சட்டியையும் கையில் ஏந்த போட்டியிடுவர். இதுவன்றோ உண்மையான தாசியம் ஊழியம். தனுராதாய சகுணம் கணித்ர பிடகாதர அக்ரதஸ்தே கமிஷ்யாமி பந்தானம் தவ தர்ஷயன் அஹம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரதஸ்வபதஸ்சதே. வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம். இளைய பெருமாள் குருஷ்வ மாம் அனுசரம் கிருதார்த்தோஹம் பவிஷ்யாமி. என்னை உம்மை பின்தொடரும் ஊழியனாக ஏற்றுக்கொள்ளும், அப்பொழுதுதான் பெற்ற பிறவி பயனுற்றதாக அமையும், ஜென்ம சாபல்யம் கிட்டும். நான் ஏற்றிய வில்லை கையில் ஏந்தியவனாய் கனி கிழங்கு முதலிய உணவு வகைகளை சேகரிப்பதற்கு உதவும் கூடை களைக்கொட்டு பூமியை கொத்தி கிழங்கு வேர் போன்றவற்றை தோண்டி எடுக்க உதவுவது முதலியவைகளை முதுகில் சுமந்தவனாய் தாங்களும் பிராட்டியும் நடந்து செல்வதற்கு உரிய நல்வழியை ஒரு கையினால் சுட்டி காண்பித்துக் கொண்டு முன் செல்வேன். இவ்வாறு காட்டில் ஆங்காங்கு உள்ள இயற்கை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முன்னும் பின்னும் சென்று உதவுவதோடு மலைத்தாழ்வரைகளிலும் நதிக்கரைகளிலும் அடர்ந்த காடுகளிலும் வசிக்க நேரிடும் போது அவ்வோ இடங்களுக்கு ஏற்ப தட்ப வெப்ப நிலைகளுக்கு ஏற்ப விழித்தோ உறங்கியோ இருக்கும் காலத்திற்கு ஏற்ப இருவருக்கும் என்னென்ன பொருள் தேவையோ என்னென்ன ஊழியம் தேவையோ அவை அனைத்தையும் செய்வேன் என்றான். இவ்வாறு இளையவன் பேசுவது யாவும் பக்தியினால் தான் என்பதை ஏவம் மயிச தே பக்தி பவிஷ்யதி சுதர்ஷிதா. வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம். இவ்வாறு என்னிடத்தில் உனது பக்தி நன்கு காட்டப்பட்டதாகும் எனும் தாசரதியின் கூற்றினால் நன்கு அறிய முடிகிறது. இவ்வாறு லக்ஷ்மணனின் தாசிய பக்தி இக்காப்பியத்தில் உரிய இடங்களில் நிரம்ப காண கிடக்கிறது. சக்ய பக்தி. சுக்ரீவன் சக்ய கிருதே அர்க்கஜஹா. சக்கியம் எனில் தோழமை, நட்பு, பக்தி, உயர்ந்தோரிடம் கொள்ளும் அன்பு, பகவானிடத்திலும் அவன் அடியார்களிடத்திலும் ஏற்படும் சிநேகம். அவதார காலத்தில் இறைத்தன்மையை ஐயமின்றி முன்கூட்டியே உணராது மனிதராகவே கருதி ஓரளவு தனக்கு சமமாகவே பாவித்து செலுத்தும் பிரீத்தியாகிற நட்பே சக்கியபக்தி ஆகும். ஸ்வேதாஸ்வதரம் எனும் உபனிஷதம் அனைவருக்கும் புகழளிக்கும் நல்லிதயம் உள்ள நண்பனாகவே பரமனை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ராமனை பார்த்த மாத்திரத்தில் சுக்ரீவன் ராமனிடம் இறைமையும் ஈஸ்வரத்தன்மையையும் சான்றோர்களின் நற்குண நற்பண்புகளையும் ஒருங்கே காண்கிறான். உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. குறள் 788. மானத்தை காக்க ஆடை அணிகிறோம். சரியாக முறைப்படி ஆடை அணியாதவனுக்கு பலரோடு பழகும் போது அவனை அறியாமலேயே ஆடை அவிழ்ந்து விடுகிறது. அது அவிழ்ந்து நழுவினால் அவமதிப்பு ஏற்படும். அது ஏற்படாதவாறு அவனது கைகள் அதை உணர்வதற்கு முன்னரே ஆடையை இடுப்பில் பிணைத்து விடுகின்றன. இத்தகைய கைகள் போன்று நண்பனும் நமக்கு வரும் தீங்கை நாம் உணர்வதற்கு முன்னரே களைந்து விடுவானாம். இத்தகைய உற்ற நண்பன் ஆக்கிக் கொள்ள உரியவன் என நன்கு தீர்மானித்து ராமனிடம் கவடு அற்ற அன்பை செலுத்துகிறான் சுக்ரீவன். ராமனை முதலில் சந்தித்த அனுமன் அவனது திருமேனி அழகையும் உறுப்புகளின் அமைப்பையும் கொண்டே எம்பெருமானின் அவதாரமே ராமன் என நிச்சயித்து விடுகிறான். மேலும் சுக்ரீவனிடமும் அதை தெரிவிக்கிறான். எனவே கம்பனும் சுக்ரீவன் வாயிலாக தேறினேன் அமரர்க்கெல்லாம் தேவராம் தேவரன்றே மாறி இப்பிறப்பில் வந்தார் மானுடராகி மன்னோ. கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் நட்பு. தேவ தேவோத்தமன் ஆகிய மகாவிஷ்ணுவே மானிடராக இப்பொழுது அவதரித்திருக்கிறார் என கூறுவன். எனவே ராமனிடம் ஏற்பட்ட பக்தியின் காரணமாகவே அக்னி சாட்சியாக ரோச்சதே யதி வா சக்யம் பாஹுரேஷ பிரசாரிதஹ க்ருஹ்யதாம் பாணினா பாணிஹி. வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் 5. என்னோடு நட்பு கொள்வது ஓப்பாக இருக்குமாகில் எனது நீட்டிய கையை பற்றுங்கள் என கூறியவாறு சுக்ரீவன் நட்பு கொள்ள விழைகிறான். இங்கு சிலர் சக்கியம் நட்பு சுக்ரீவனுக்கு ராமனோடு என்பது சரியன்று, நட்பு என்பது ஓரளவு சமநிலையில் இருப்பவர்களுக்குள் தான் பொருந்துவது. இங்கு ராமன் சுக்ரீவனிடம் சரணடைந்ததாக தெரிகிறது. எனவே ராமன் தாழ்ந்த நிலையில் இருப்பதால் நட்பு என்பது பொருந்தாது என்கின்றனர். அகம் சைவஸ்ச ராமஸ்ச சுக்ரீவம் சரணம் கதௌ தஸ்ய புத்ரஸ் சரண்யஸ்ய சுக்ரீவம் சரணம் கதஹ குருர் மே ராகவஸ்யோஹம் சுக்ரீவம் சரணம் கதஹ. வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் 4. நாட்டை இழந்து, செல்வத்தை இழந்து, தாய் தந்தையரை இழந்து, காடு வந்ததும் மனைவியை இழந்து தவிக்கும் ராமன் சுக்ரீவனை சரணடைந்தான். இந்திரன் முதலியோருக்காக 10 திசைகளிலும் தேரில் சென்று உதவி அவர்களுக்கு புகழளித்த சக்கரவர்த்தி தசரதனின் மைந்தன் சுக்ரீவனை சரணடைந்தான். தர்மமே உருவாய் உலகில் அனைவருக்கும் அடைக்கலமாய் திகழ்ந்த ரகுவம்சத் தோன்றல் சுக்ரீவனை அடைக்கலமாக ஏற்கிறான் என்று 4-5 தடவைகள் சரணடைந்ததாக வால்மீகி உறுதியாக தெரிவிக்கிறார். புகழ் அடைய விரும்புபவனையும் புகழ் அளிப்பவனையும் சமமாக கருத முடியாது. எனவே இருவருக்கும் நட்பு எவ்வாறு அமையும்? மாறாக சரணடைந்தவனிடத்தில் புகழ் அளிப்பவனுக்கு கருணைதான் அமையும். எனவே சக்கியமே இல்லாத போது சக்கியபக்தியை கூறுவது எங்கனம்? விடை காண்மின். இங்கு சரணடைந்ததாக சொல்லும் சொற்கள் எல்லாம் ராமனுடையவை அல்ல. சீதையை இழந்த ராமனின் நிலையை கண்டு வருந்திய இளைய பெருமாள் அதை களைய எண்ணி எப்படியாவது சீதை இருக்கும் இடம் அறிந்து அவளை மீட்க வேண்டும் என்ற பேர் அவாவினால் உந்தப்பட்டு கூறிய வார்த்தைகளே இவை. ஆற்று வெள்ளத்தில் தத்தளிப்பவன் தான் கரையேற வேரறிக்கப்பட்ட நாணல் புல்லை பற்றுவது போன்றதே இது. உண்மையில் சுக்ரீவன் ராமனை தெய்வமாகவே கருதி செயல்படுகிறான். வாலினஹாமே மகாபாக பயார்த்தஸ்ய அபயம் குரு. வாலியினால் ஒடுக்கப்பட்டு நடுங்கிச் சாகும் எனக்கு அபயம் அளிப்பீராக. தவ பிரசாதே நிருசிம்ம வீர பிரியாஞ்ச ராஜ்யஞ்ச சமாப்னுயாமஹம். வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் 5. நிருசிம்மாவதாரம் எடுத்த வீரனே, மனைவி ருமையையும் ராஜ்யத்தையும் அடைய உதவுவீராக. அப்ரவீத் பிராஞ்சலி ஹி வாக்கியம் சபாஷ்பம் பாஷ்பகத்கத. வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் 7. சீதையை இழந்த ராமனின் துன்பத்தை கேட்கப் பொறாதவனாய் கண்ணீர் தழும்ப உள்ளம் நொந்து கைகளை கூப்பி சுக்ரீவன் விடையளிக்கலானான். இம்மாதிரியான சுக்ரீவனின் வாக்கியங்களை ஆராயுங்கால் அபயப்பிரதானம் செய்தது, நரசிம்மனாய் வீரச் செயல் புரிந்தது, அஞ்சலி செய்வதற்கு உரியனாய் இருப்பது எல்லாம் பரமபுருஷன் ஒருவனுக்கே பொருந்தும். எனவே ராமனிடத்தில் சுக்ரீவனுக்கு நட்பும் சக்கியமும் பக்தியும் கலந்து இருப்பதை மிக தெளிவாக சக்கியபக்தியை கிஷ்கிந்தா காண்டத்தில் தெளியலாம். ஆத்ம நிவேதன பக்தி தனுக்கிருதத்ராணே ஜடாயுகு. அகஸ்திய முனிவரின் கூற்றுக்கு இணங்க சக்கரவர்த்தி திருமகனும் இளைய பெருமாளும் சீதையுடன் பஞ்சவட்டிக்கு புறப்பட்டனர். எதிரே கழுகு அரசனை சந்தித்தனர். அவர் உவாச்சவத்ஸ மாம் வித்தி வயஸ்யம் பிதுராத்மனஹ. வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் 14. ராமனை அன்புடன் குழந்தாய், நான் உனது தந்தையின் உற்ற தோழன் என அறிமுகம் செய்து கொண்டார். மேலும் நான் கருடனின் உடன்பிறப்பு ஆன அருணனின் குமாரன், என்னை ஜடாயு என அழைப்பர் என விளக்கி நான் உனக்கும் உன் தந்தைக்கும் மிக நெருங்கிய நண்பனாவேன். சோகம் வாசசகாயஸ்தே பவிஷ்யாமி யதிச்சசி சீதாஞ்ச தாத ரக்ஷிஷ்யே த்வயி யாதே சலக்ஷ்மணே. வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம். அரக்கர்கள் குழுமிய இக்காட்டில் வசிக்க இருக்கும் உனக்கு உற்ற துணையாக இருப்பேன். நீங்கள் இருவரும் வெளியில் செல்லும் போது சீதையை பாதுகாத்துக் கொடுப்பேன் என்றார். பின்னர் ராவணன் சீதையை பறித்துச் செல்லும் போது தனது முழு வலிமையையும் உபயோகித்து அந்த அரக்கனுடன் போரிட்டார். ராவணன் எய்திய அம்புகளை பல தடவை தன் இறகுகளாலே ஒடித்தும் கால்களினால் வில்லை ஒடித்தும் அழகிய தேரை உடைத்தும் வெண்கொற்றக்குடை சாமரம் முதலியவற்றை வீழ்த்தியும் அவன் சாரதியை அழகினால் மாய்த்தும் அழகினாலும் நகங்களினாலும் ராவணன் உடல் முழுவதும் இரத்த வெள்ளம் பெருகச் செய்தும் சீதையை தாங்கி நிற்கும் இடப்புற கைகள் பத்தையும் துண்டித்து விழச் செய்தும் நிகரற்ற போர் வீரனாக திகழ்ந்தார். கடைசியில் தனது இறக்கைகளையும் கால்களையும் ராவணன் துண்டிக்க வேறு வழியின்றி தரையில் சாய்ந்தார். ஜடாயு நிகழ்த்திய போரை அற்புதம் யுத்தம் என வால்மீகி புகழ்கிறார். சீதையை பாதுகாக்கிறேன் என ராமனிடம் கூறிய உறுதிமொழிக்கு இணங்க தன் உடல் கீழே சாயுமளவும் போரிட்டு சீதையை மீட்க முயன்றார். ஜடாயோ ஹரணம் யாவத் மம ராமாய வக்ஷ்யசி தாவத் சரீரேதே ப்ராணாஹ சஞ்சரிஷ்யந்தி தீரபி. அத்யாத்ம ராமாயணம். ஜட்டாயுவே, நான் ராவணனால் பறித்துச் செல்லப்படுவதை ராமனிடம் விண்ணப்பிக்கும் அளவும் உன் சரீரத்தில் உயிரும் நினைவாற்றலும் இருக்கும் எனும் சீதையின் அருள்வாக்கினால் இச்செய்தியை அறிவிக்கும் பாக்கியத்தை பெற்றார். ராமன் அங்கு வந்ததும் வாத்சல்ய பக்தியினால் சிறகால் அணைத்து மூக்கினால் உச்சி முகந்து நடந்த நிகழ்ச்சியை கூறி பரமனிடம் நேரிலேயே தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் பாக்கியத்தை பெற்றார். ஜடாயு மோக்ஷத்தை பெறுவதற்கு உரிய உபாயமான பக்தியை பெற்றிருந்தார் என்பதை அந்த காலேபி திருஷ்ட்வா த்வாம் முக்தோஹம் ரகுசத்தம ஹஸ்தாவ்யாம் ஸ்பிருஷ மாம் ராம புனர்யாஸ்யாமி தே பதம். பஞ்சவட்டியில் பல தடவை உன்னை சேவிக்கும் பாக்கியம் கிட்டியதோடன்றி இப்பூத உடல் நீங்கும் காலத்திலும் எனக்கு அந்திம பிரத்யக்ஷம் கிடைத்தது. ஒரு தடவை உன் இரு கைகளாலும் என்னை தடவி கொடு, முக்தனாய் உன் திருவடியை வைகுண்டத்தை அடைகிறேன் எனும் அத்யாத்ம ராமாயண வாக்கியம் விளக்குகிறது. மகா நாடகக்காரரும் ராமேதி மாத்திரம் அனிஷம் நிகதன்முமுக்ஷு என ஆவியும் பிரியும் காலத்தில் மோக்ஷத்தை விரும்பியவராய் ராம மந்திரத்தை ராமனை விளிக்கும் வியாஜத்தில் ஜபித்தார் என்கிறார். வால்மீகத்திலும் வானவீதியில் ராவணன் தன்னை பறித்துச் செல்வதை சக்கரவர்த்தி திருமகன் அறிய வேண்டும் என்பதற்காக சீதை, ஓ ஜட்டாயுவே, இக்கொடிய அரக்கனை இச்செயலினின்றும் தடுக்க முடியாது. ஆயினும் எனது நிலையை முழுவதுமாக பெருமாளுக்கும் இளைய பெருமாளுக்கும் கட்டாயம் தெரிவிப்பாயாக என உரத்த குரலில் சொல்கிறாள். இவ்வார்த்தையை துக்கத்தில் ஆழ்ந்திருந்த ஜட்டாயு கேட்கிறார். உடனே ராவணனை பார்த்து பேசலானார். இங்கு வனஸ்பதிகத ஸ்ரீமான் வியாஜஹார சுபாம் கிரம். வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் 50. மரத்தில் இருந்த ஜட்டாயு மங்களமான வார்த்தையை பேசினார் என்று சொல்லும் போது ஸ்ரீமான் ஜட்டாயு என்கிறார் முனிவர். யுத்த காண்டத்தில் விபீஷணமை அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் என்று வால்மீகியும் கஜேந்திரனை சுகர் சதுநாகவர ஸ்ரீமான் என்று கூறி பக்திஸ்ரீயையும் இதன் விளைவான பகவத் கைங்கரியஸ்ரீயையும் குறிப்பிடுவது போல் ஜடாயுவும் பக்திஸ்ரீயை உடையவர் எனலாம். எனவே 9 வகையான பக்தியை வெளியிடும் ராம காதையையும் பக்தி நூல் என சிறப்பித்து கூறுவதும் உண்மைதானே. மூலம் ராமபிரானை கற்போம் சீதா கல்யாணம். ஸ்ரீமத் ஆண்டவன் பௌண்டரீகபுரம் சுவாமி ஆசிரம வெளியீடு. சமர்ப்பணம் வைகுண்டவாசி ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் சந்நிதியில். அனுமதி அருளியமைக்காக அனந்த கோடி கிருதஜதா ரூப பிரணாமங்களுக்கு உரியவர் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ராயபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகன். ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நமஹ.